என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம் வந்து இடத்தையும் மறந்து விட்டேன். உன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே எந்த கழுத்து வரை என்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே என்னன் இதயத்தை தொலைத்து விட்டேன்.